நின் கண்டி சாயோதனுக்கா சம்சார் தொடங்கே கண்டா கொண்டி ஏறி கொண்டு போகோ இல்லா சத்தார் வண்டி ஏறி கொண்டு போகோ இல்லா சத்தார் வண்டி ஈரோது ஒழகே ஒம்மே நோடு ஜோகார் குண்டி மாணவனாகி புத்தில மேலே ஏனேன் கண்டி சாயோதனுக்கா சம்சார் தொடங்கே கண்டா கொண்டி ஏறி கொண்டு போகோ இல்லா சத்தார் வண்டி ஈரோது ஒழகே ஒம்மே நோடு ஜோகார் குண்டி ತಾನು ಬಿದ್ರೆ ಆದಿ ತೇಳು ತಾಳಿಗೆ ಬೆಳಕ ಮುಂದಿನವರು ಕಂಡ್ರೆ ಸಾಕು ಸ್ವಂತ ಸುಖ ಒಂದು ಎರಡು ಮೂರು ನಾಲ್ಕು ಆದ ಮತ ಹಿಂದಿನಿಂದ ಹರಿದು ಬಂದಿದ್ದು ಒಂದೇ ಮತ ಗುಂಡಿಗೆ ಬಿದ್ದು ಹಾಳಾಗ್ಲಿಕ್ಕೆ ಸಾವಿರ ಮತ ಮುಂದೆ ಹೋಗಿ ಸೇರೋದಲ್ಲಿ ಒಂದೇ ಮತ ಮಾನವನಾಗಿ ಹುಟ್ಟಿದ ಮೇಲೆ ಏನೇನ್ ಕಂಡಿ ಮಾನವನಾಗಿ ಹುಟ್ಟಿದ ಮೇಲೆ ಏನೇನ್ ಕಂಡಿ ಸಂಸಾರದೊಳಗೆ ಕಂಡಾಗುಂಡಿ